கை தொட்டது உன்னை, குளிர் விட்டது என்னை, கண் பட்டது கொஞ்சம், புண்பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர் விட்டது என்னை. பார்வை மனதில் விழுந்தது, விழி மலர மலர பார்த்த பார்வை மனதில் விழுந்தது, உடல் குலுங்க குலுங்க சிரித்த அழகு மடியில் விழுந்தது, உடல் குலுங்க குலுங்க சிரித்த அழகு மடியில் விழுந்தது, கண்பட்டது கொஞ்சம், புண்பட்டது நெஞ்சம், கை தொட்டது உன்னை, குளிர் விட்டது என்னை. பேரழகு பொன்முகத்தை நாணம் மறைப்பதோ, இல்லை பருவப் பெண்ணை பார்த்த கண்ணை ஆசை மறைப்பதோ, இந்த பேரழகு பொன்முகத்தை நாணம் மறைப்பதோ, இல்லை பருவப் பெண்ணை பார்த்த கண்ணை ஆசை மறைப்பதோ, கண்பட்டது கொஞ்சம், புண்பட்டது நெஞ்சம், கைப்பட்டது உன்னை, குளிர்விட்டது என்னை. கைப்பட்டது உன்னை, குளிர்விட்டது என்னை.